രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാദയാമണമധ്യമാസ്മദാചാര്യപര്യന്തം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹദസ്തരിതരാണിതൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സദേകസിന്ധോ രാമാനുജസ്യ ശരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേരോക്കളാഭിരാമം ശ്രീമത്തദംഗയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാം ഭൂതം സരസ്ത മഹദാക്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഗാൻ ഭക്താംഗ്രി രേണു പരകാല യതീന്ദ്രമിശാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർ കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതീം യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വദാംന അന്യാൻ സഹസ്രചരണശ്രവണത്വകാരീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാന ഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം അയഗ്രീവമഹം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്രമുദ്ബോധ്യ കൃത്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതി ശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വോചിട്ടായാം സജനഗളിതം യാപലാത് കൃത്യപുങ്ക്തേ ഗോദാതസ്യൈ നമയിതമിതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയർ പുതുവയാണ്ടാൾ അരങ്കർക്ക് പണ്ണ് തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള്ള വല്ല പൽവലയായി നാടി നീ വേങ്കടവർക്കെന്ന വിധി എന്നയും മാറ്റം നാങ്കടവാവണ്ണമേ നൽകു അസ്മദ് ഗുരു പരമ്പരായ നമഃ മാർഗഴി മാസം 29 പാസുരം சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் இது பர்யந்தம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அது பர்யந்தமே திருப்பாவை பூர்த்தி ஆயிட்டு இந்த ரெண்டு பாசுரத்தினால பல சுருதியான சொல்லப்படுறது அப்படின்னு சொல்றார். சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து இது நாள் வரை என்ன வேண்டிக் கொண்டாலோ அந்த அந்த வேண்டிக் கொண்ட விஷயத்தை எல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி இந்த இடத்துல ஒரே விஷயமாக சொல்றா மற்றைனம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றான் நாச்சியார். இந்த இடத்துல சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொல்கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமற் போகாது எற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உண்டன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே பரமைகாந்தியான பிரபன்னன் சரணாகதி பணிந்தவன் அவன் அடைக்கலம் புகுந்த காலத்திலிருந்து பிராணவியோகம் ஏற்படுற கால பர்யந்தம் அவனுக்கு அது பிராத காலம். அதுக்கு முன்னாடி இருந்த காலம் எல்லாம் இரவு காலம்தான் பெரிவால் சொல்றா. எப்போ ஒரு சரணாகதி பன்னிண்டானோ அந்த சரணாகதி பன்னிண்ட சமயத்திலிருந்து பிராணவியோகம் ஏற்படுற பர்யந்தம் அப்படின்னு அர்த்தம். இது சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொன்னான். சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து நாங்களாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் போன்ற உபாயங்களை பண்றதுக்கு அதிகாரிகளாக இல்லாதவர்கள் அர்த்தம். இப்ப போன பாசுரத்துல கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்கள்னு சொன்னான். இப்போ எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது. ஆளவந்தார் சாதிச்சா போல ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமா ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு சாதிச்சா போல ஒன்னே ஒண்ணுதான். சுவாமி தேசிகன் சொன்னா போலயும் எங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா பெருமாள் உன்னை தவிர மற்ற பலன்கள் எதுவுமே எங்களுக்கு கிடையாது தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீர் மட்டும்தான், உம்ம விஷயமான விஷயம் மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அடியன் விஜயாபித்த அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்ற இடத்துலயே உபனிஷத் அர்த்தமானது ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது அப்படின்னு. இப்போ இந்த உபாயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன தெரியும்னா உன்னை தவிர மற்ற பலன்களை விரும்பாதவர்களாக உள்ளோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அதுதானே சுவாமி தேசிகன் சாதிச்சார். தொய் ரக்ஷத ரக்ஷகைக்கு மன்யேகி தொய்ச்சா ரக்ஷத ரக்ஷகைக்கு மன்யேகி. தொய்ய பிரபுத்தே மமக்கிம் பிரயாசி, தொய்ய பிரபுத்தே மக்க மமக்கிம் பிரயாசிகின்ற அப்படிப்பட்ட ஒரு அனன்ய கதித்துவம் ஆகிஞ்சன்யம். இந்த விஷயங்களை எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. சிற்றஞ்சிறுகாலே, சிற்றஞ்சிறுகாலேன்னா அதிகாலை அப்படின்னு அர்த்தம். உஷக்காலம் பிரம்ம முகூர்த்தமான வேலை, உஷக்காலத்துல நீ இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேவித்தோம். இப்ப நாம் வரத பெருமாள் சகித்து மாட்டானா? ஏன் அப்படின்னா, நாம அவன் இருக்கக்கூடிய இருப்பிடம் தேடி வர பரியந்தம் அவன் பொறுத்துட்டு இருக்க மாட்டான். பெருமாளே ஓடி வருவான் அப்படின்றது பல பிரமாணங்கள் மூலமா தெரியறது நமக்கு. அவனுடைய வாயிற்பாடிய தேடி நாம போயிட்டு இருக்கோம். வந்து உன்னை சேவித்து அப்படின்னால், அவனுடைய திருவடி தாமரையில விழுந்து பிரார்த்திக்க கூடிய ஒரு விஷயத்த நாம கேட்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவனுடைய திருவடி தாமரையில விழுந்து பிரார்த்தித்து அவனிடத்திலே நாம எதை கேட்கிறோம்? மற்ற இனம் காமங்கள் அப்படின்னு, இந்த நம்முடைய காம எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை நாம அவள்கிட்ட கேட்கிறோம். அதனால பெருமாள் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிறத காட்டிலும், பெருமாளை நாம் சென்று சேவித்தால் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, இது பெரிய பாக்கியம். இது ஏன் அப்படின்னா, என்னால பொறுத்துக்கவே முடியல அப்படின்ற ஒரு ஸ்திதி நமக்கு இருக்கு. எம்பெருமானை எவ்வளவு சீக்கிரம் எம்பெருமானை அடையக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய துறையை இந்த இடத்துல நாச்சியார் சொல்றான். அப்போ என்னால இங்க இருக்க முடியல, நான் சீக்கிரமா நான் வந்து உன்னுடைய திருவடியை சேர்ந்தாக வேண்டும் அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்றா போல அமைஞ்சிருக்கு பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து, பெற்றமே துண்ணம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமற் போகாது. சரி, ஏற்கனவே சொன்னோம், கற்று கறவை கணங்கள் கறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு நம்ம சொன்னோம். அப்போ கறவைகள் மேய்த்து உண்ணக்கூடிய ஆயர்குலத்தினே பிறந்த நீ எங்களை விடக்கூடாது. ஏன்னா எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த நீயே எங்களை விட்டுட்டேன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால எங்களுக்கு எங்களை தவிர உன்னை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை அப்படின்னு இந்த இடத்துல அனன்ய கதித்துவமானது சொல்லப்படுறது. குற்றேவல் அப்படின்னால் குரு அப்படின்னால் செய்யின்னு வியாக்கியானம் பண்ணா, ஏவல்னா கைங்கரியம்னு வியாக்கியானம் பண்ணா. எஜமானன் இட்ட வேலையை செய்வதுதான் கைங்கரியம். அது இது ஒரு அற்புதமான கைங்கரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. எஜமானன் இட்ட வேலையை செய்யறதுதான் கைங்கரியம். தானா பண்ற வேலைக்கு கைங்கரியம் அப்படின்ற பெயர் இல்லை. அவன் சொல்ல நாம செய்யணும், இதுதான் கைங்கரியம். அப்போ லக்ஷ்மணன் பண்ணாரு, அது கைங்கரியம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் எங்களை கொல்லாமற் போகாது. நாம பண்ற கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றது இது பொருத்தமான விஷயமா இல்லை. எப்படி லக்ஷ்மணன் அவன் பண்ண கைங்கரியத்தை பெருமாள் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சாரோ, அதுபோல நாமும் பிரார்த்திக்கிறோம், எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா. கிருஷ்ணன், நம்ம ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் என்ன இருக்கு? உங்களுக்கும் என்கிட்ட எனக்கும் உங்களிடத்துல என்ன அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு, அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால், என்ன வாஸ்து, இது எது வாஸ்தவம் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்றா. ஏன்னா ஏன் இந்த மாதிரி அவர் பெருமாள் கேட்டார் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்தியே நீங்க பேசுறீங்களேன்னு கேக்குறாராம். எப்படி அப்படின்னா, நாராயணனே நமக்கே பழை தருவான்னு ஒரு முறை சொன்னீங்க, ஒரு முறை சொன்னதை அப்படியே திருப்பி திருப்பி திருப்பி அதே பறையின்ற வார்த்தையே உபயோகப்படுத்துறீங்களே, ஏன் அப்படின்னா? ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொன்னதுனால நீங்க எங்களுக்கு கைங்கரியம் பண்ண வந்தா போல தெரியலையே. முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியாச்சு, எட்டாவது பாசுரத்துல பாடிப்பறை கொண்டுன்னு சொன்னோம் இல்லையா, பத்தாவது பாட்டுல போற்ற பறை தரும் புண்ணிய நாள்னு சொன்னோம், பதினாறாவது பாட்டுல அரைபறை மாயன் அப்படின்னு சொன்னோம், இருபத்தி நாலாவது பாசுரத்துல ஏத்தி பறை கொள்வான்னு சொன்னோம், இருபத்தி ஐந்தாவது பாசுரத்துல பறை தரியாகில் அப்படின்னு சொன்னோம், 26வது பாசுரத்துல சால பெரும்பறையே அப்படின்னு சொன்னோம். 27வது பாசுரத்துல பாடிப்பறை கொண்டுன்னு சொன்னோம். 28வது பாசுரத்துல நீ தாராய் பறை அப்படின்னு சொன்னோம். இப்படி 9 முறை பறை பறை பறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்க சொல்றத பார்த்தால், இத்தனை முறை கேட்கறத பார்த்தால், நீங்க என்னிடத்துல கைங்கரியம் பண்ண வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா. அதுவே இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும். எம்பெருமான் இல்லையா ரொம்ப அழகா சொல்றா இந்த இடத்துல, தேவத்வே தேவதேஹேயம் மனுஷத்வேச்ச மானுஷி விஷ்ணோஹோ தேகானுரூபாம் வை கரோத் ஏஷாத்மனஸ்தனும் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம். எம்பெருமானுடைய அவதார காலத்துல எம்பெருமானுடைய தேகத்துக்கு தகுந்தா போல தன்னுடைய தேகத்தை மகாலட்சுமி அமைத்துக் கொள்கிறாள் அப்படின்னு இருக்கு இந்த பாசுரத்தை. இந்த ஸ்லோகத்தை பெரியவாச்சாம்பிள்ளை எடுக்கிறார் இந்த இடத்துல. லீலா விபூத்திலையும் சரி, நித்திய விபூத்திலையும் சரி, எப்பவுமே அவனோட கூட இருந்து அவனுக்கு கைங்கரியங்கள் பண்றாள் பிராட்டி. உனக்கே நாமா செய்யும், செய்யற கைங்கரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது அகங்காரத்தோட சொல்றது புருஷார்த்தமாகாது இல்லையா. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சர்த்தொல்லை அப்படின்னு திருவாய்மொழியில ஆழ்வார் சொல்ற. அப்போ ஆழ்வார் என்ன சொன்னாலும் எம்பெருமானுடைய திருவடிகளை தலையில நம்முடைய சிரஸ்ல தரிச்சுக்கிறது தான் புருஷார்த்தம் சொன்னார். அதைத்தான் நாங்கள்லாம் வேண்டோம்னா, மற்ற நம் காமங்கள் மாற்று இல்லையா, உனக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய வகையில எங்களுடைய இந்திரியங்களை நல்வழிப்படுத்து அப்படின்னு சொல்ற. மற்ற நம் காமங்கள் லோகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல எங்களுடைய புத்தி செலுத்துறா போல நீ வச்சுக்கொள்ளாத வைக்காத, உன்னிடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு மகா பாக்கியத்தை நாங்கள் எங்களுக்கு ஊட்டுகின்ற வகையிலே எங்களுடைய இந்திரியங்கள் அதுபடி நடக்கணும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னா. உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாமா செய்வோம் அப்படின்னு ஒரு பிரணவார்த்தமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது இல்லையா. நாராயணாய அப்படின்றதுனால இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது. மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்றதால நமசப்தார்த்தமான சொல்லப்படுறது. அதனால இந்த பாசுரம் மூலமந்திரார்த்தத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்றா. 5வது பாசுரம் மாயனை அப்படின்ற பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தனைன்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரத்தை விவரிக்கக்கூடிய அந்த பாசுரம் 26வது பாசுரத்திலிருந்து 30வது பாசுரம் பர்யந்தம் இருக்கக்கூடிய பாசுரம். அப்ப அந்த பாசுரத்தில் என்ன சொன்னா, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு சொன்னா. அப்போ ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு எது? பெருமாளுடைய அவதார ரகசியமானது சொல்லப்பட்டது. இல்ல, நீ இப்படி பிறந்து கொண்டே இருந்தால் உன்னோட கூடவே நாங்களும் பிறந்து கொண்டு உன்னை அனுபவிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல நாச்சியார். பெருமாளுடைய கூடவே அவதாரம் பண்றதுன்றது அந்த அவதாரத்தோட அவனோட கூட இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் இப்படி ஒரு பிரார்த்தனைய இல்லையா. பகவானோட கூடவே பிறந்து அவனை அனுபவித்து அவன் இங்கிருந்து இந்த அவதார காலம் முடிஞ்சு போகும்பொழுது அவனோட போய் அவனோடையே இருக்கணும், அவனுடைய அவதார காலத்திலும் இருக்கணும், இப்படி பிரார்த்திக்கிறதுக்கு பேர் தான் பரம கைங்கரியம். இது வைகுண்டத்திலையும் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். இப்போ நாச்சியார் விஷயமாகவா இதெல்லாம் சொன்னான். அப்ப நமக்கு கிடைக்கிறது சந்தோஷம் அப்படின்னு நாச்சியார் சொல்றான். பெருமாளை விட்டுட்டு தனியா போய் பல பாபங்கள் பண்ணி இல்லையா, அல்லலுற்று நரகத்துல விழுந்து அவஸ்தப்பட்டு மறுபடியும் பிறந்து என்பதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்படி இல்லாம பகவான் பிறக்கும் போது அவனோட கூட பிறக்கணும், அவன் அவதார காலம் முடியும் போது நாமளும் போயிடணும். இதைத்தான் இங்க ஸ்பஷ்டமா சொல்ற. மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்றார். என் காமங்கள் அப்படின்னு சொல்லாம நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்னா, பகவானையும் தன்னையும் சேர்த்து ஆழ்வார் சாதிச்சா போலே, நான் உன்னையன்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை அப்படின்னு சொன்னான். அப்போ திருமூர்த்தி ஆழ்வார் சொல்றது போல அவனையும் தன்னையும் இணைச்சு கொண்டு இந்த இடத்துல நாச்சியார் பேசுறான். அவன் ரட்சிக்கலன்னா நமக்கு பெருமை இல்லை, பகவான நாம சேவிக்கலன்னா நமக்கு பெருமை இல்லை. ஜலமத்ய நியாயம்னு சொல்லுவா, இத ஜலத்திலிருந்து மீன் எடுத்தா மீன் மாண்டு போகும், ஜலமும் கெட்டு போகும். அவனை ஆசிரியிச்சாதான் மீனா இருக்கக்கூடிய நமக்கு வாழ்வு, ஜலமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு மகிழ்ச்சி. இதான சுவாமி தேசிகன் சொன்னார் சரணாகதி சசியமாலினியம் தேராசதகத்துல. அப்படி இந்த பாசுரத்தினால பெருமாளோடு சேர்ந்து நாம வைகுண்டத்தில் பண்ண வேண்டிய கைங்கரியங்களை நாச்சியார் சொல்றார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.